ആതും കാതും വച്ചത് പോൽ വാടാ കണ്ണാ, കണ്ണും കണ്ണും പേസുറപ്പോ ഭാഷയില്ല. தண்ணீ கருத்தெரிச்சு கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரோ அரங்கிடுச்சு நாம ஒதுங்க இடம். அப்படிதான் மாமா.